பார்வையில் செடி வச்சு போல எல்லாம் சேர்ந்த தேவியே காத்தோட வந்து வந்து காதோட சொந்த சிந்து கேட்காம போகும் வேறு பாதையே நெஞ்சோட கூடு கட்டி சேர்ந்திருந்த ஜோடிதான் இப்போது தனித்தனியா போனதென்ன கோலந்தான் எட்டு திக்கும் ஒன்ன எண்ணி இந்த மனம் தேடும் பட்டுக்குயில் ஒன்று மட்டும் நாடும் பாடும் மயங்கும் நினைவே மெழிகாய் உருகை